பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், ஃபஅவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. صدق الله العظيم. وقال تعالى في مقام آخر، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه يحشرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜலஷானஹு தஆலாவின் பேரருளால் அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி அவனை பற்றியும் அவனுடைய பரிசுத்தமான மார்க்கத்தை பற்றியும் அவன் நம் மீது விதித்திருக்கக்கூடிய கடமைகளை பற்றியும் நாம் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் என்று கூறி இந்த மியராஜ் பற்றிய சிறப்புரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்சல்லதி பாரக்னா ஹவுலா. தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து, காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதில் அக்சா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வரை, காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற, இரவிலே அழைத்து சென்ற ரப்புல் ஆலமீன் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மியராஜினுடைய ஒரு பகுதியை இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மியராஜ் பயணம் என்பது சகோதரர்களே இரண்டு பார்ட்டாக, இரண்டு பகுதியாக நடந்தது. ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மியராஜ். இஸ்ரா என்றால் என்ன, மியராஜ் என்றால் என்ன, ரெண்டுக்கும் அரபியில என்ன அர்த்தம், முதல்ல அகராதிப்படி இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம். சொன்னா இஸ்ரா என்பது இரவிலே பயணிப்பது, இரவிலே பிரயாணம் செய்வது. உருஜ், மியராஜ் என்றால் வானத்தை நோக்கி உயர்ந்து செல்வது. இந்த இரண்டு பொருள்கள், இஸ்ரா என்பதுக்கு இரவிலே பயணம் செய்வது, மியராஜ் என்பது வானத்திலே உயர்ந்து செல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மியராஜ், மியராஜ் நாம் பேசுகின்றோமே, இந்த மியராஜ் இருக்குதே, இது ரெண்டு வகையா நடந்துச்சு. ஒன்று இஸ்ரா, இரவிலே பிரயாணம் செய்வது, இன்னொன்று மியராஜ், வானத்திலே உயர்ந்து பிரயாணம் செய்வது, வானத்திலே உயர்ந்து செல்வது. நீங்க லிப்ட்ல போறோம்ல, கீழே இருந்து ஒரு மேல் பகுதி நோக்கி லிப்ட்ல பயணிக்கிறோம்ல, இதுதான் அரபில உருஜுன்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து மேல் நோக்கி செல்வது, அப்படியே படிக்கட்டுல ஏறி போறதில்ல, நம்ம நின்ற நிலையில இருந்து அப்படியே போறது. இன்னைக்கு நமக்கு கண்கூடா உதாரணம், விளங்கக்கூடிய உதாரணம், லிப்ட் எடுத்துக்கலாம், அல்லது பிளைட் எடுத்துக்கலாம், பிளைட்ல உட்காந்து பிளைட் அப்படியே மேலே தூக்கும். அப்ப இந்த மாதிரி பிரயாணிப்பதற்கு பேர் தான் மியராஜ், உருஜ் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் ஜலஷானத்துல மேல ஓதி காட்டின ஆயத்துல அல்லாஹ் அவன் சொல்லி காட்டுறான், சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய இறை அடியாரை இரவிலே பிரயாணம் செய்ய வைத்த ரப்புல் ஆலமீன் மிகவும் பரிசுத்தமானவன், பிரயாணம் செய்ய வைத்தவன் மிகவும் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முதல்ல இந்த இரவு பிரயாணம் இஸ்ரா, அந்த இஸ்ரா பத்தி மட்டும் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அடுத்த பகுதி என்ன பார்த்தீங்கன்னா மியராஜ், வானத்தை நோக்கி செல்வது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எங்க பிரயாணம் பண்ணாங்க, வானத்தின் பக்கம் எங்க போனாங்க அப்படின்னு நம்ம தெளிவா பார்த்தோம். சொன்னா முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல தூங்கிட்டு இருக்காங்க, மஸ்ஜிதுல் ஹரம்ல காபத்துல்லாஹ் பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க, உறங்கிட்டு இருக்காங்க. அப்ப உறக்கத்திலேயே அவங்களுக்கு தெரியுது மூன்று மலக்கு மாறல அவங்ககிட்ட வர்றாங்க. நபிசுல்லாஹுல உலகத்திலே நல்ல தூங்க ஆழ்ந்த நித்திரையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியுது மூன்று மலக்கு மாறல வர்றாங்க. வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவர் யார் ஒருத்தன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு மலக்கு கேட்கிறாரு. அப்ப இன்னொரு மலக்கு சொல்றாரு, இவர் தான் அல்லாவுடைய இறுதி தூதர், மிக சிறப்பான தூதர் அப்படின்னு சொல்லி இன்னொரு மலக்கு என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பம்சம் வந்து சொல்றாரு, ஹைரு நாஸ், இவர் மக்களிலே மிகவும் சிறந்தவர், ஹைரஹும், அவர்களே மிகவும் மேலானவர் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிலாகித்து சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. அப்ப இன்னொரு மனிதர் கேட்கிறார், தூங்கிட்டு இருக்காரே, தூங்கிட்டு இருக்காரு, இவர் நம்ம இப்ப எதுக்கு வந்தோம், அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப அந்த மலகு சொல்றாரு, ஒல் கல்பு ஒல் ஐனானி தனாமானி ஒல் கல்பு யக்கதான், அவருடைய கண்கள் தான் உறங்கி கொண்டிருக்குமே தவிர கல்வி என்பது விழித்துக் கொண்டுதான் இருக்கும், கண்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்குமே தவிர கல்வி என்பது விழித்துக் கொண்டுதான் இருக்கும். இது மலக்குமார்கள் தங்களுக்கு பதிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. எப்படி தெரியுது? அவங்க மலக்குமார்கள் சொன்ன மாதிரி அவருடைய கண்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நபிமார்களுக்கு மட்டும் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஹசாயிஸ், ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்கள் தூங்கிட்டு இருந்தாலும் கூட அவருடைய கல்விகள் விழித்துக்கிட்டு இருக்கும். இது நபிமார்களுக்கு மட்டும் உள்ளது, நபிமார்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு அம்சம். ஆனா இன்னைக்கு நம்மள சில பேர் இருக்கோம், கண்கள் விழிச்சுக்கிட்டே இருக்கும், என்னங்க கண்கள் விழிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா கல்வி எங்கேயோ போயிடும், தூங்கிடும். நபிமார்களுக்கு நேர் மாற்றம், நபிமார்களுக்கு கண்கள் தூங்கும் ஆனா கல்வி விழிச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு கண்கள் விழிச்சுக்கிட்டு இருக்கோம் கல்வி தூங்கும். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறோம். அதெல்லாம் இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டோம் இன்னைக்கு வந்திருக்கோம். ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இன்ஷா மேராஜ பத்தி, மேராஜின நோக்கத்தை பத்தி கொஞ்ச நேரம் இன்ஷா பேசிட்டு அப்புறம் கலைஞ்சு போயிடலாம். நமக்கு நாளைக்கு நிறைய வேலைகள் இருக்கும். குறிப்பா நாளைக்கு இன்ஷா நம்மளாம் ஃபஜ்ர் தொழணும், அப்படிதானே? விடிய விடிய பயன் கேட்டு ஃபஜ்ர் தொழாம தூங்குற கூட்டம் இல்ல நம்ம. அதனால பயன் கேட்போம், இன்ஷா காலைல ஃபஜ்ர் தொழுவோம். அதனால எவ்வளவு சீக்கிரம் மட்டுமே முடிச்சிடும் இன்ஷா. அதனால கண்களை விழிச்சுட்டு கல்வ விழிச்சுட்டு இருக்கணும். அப்ப மலக்கு மரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நபிமார்களுக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கண்கள் தூங்கினாலும் கூட கல்வி விழிச்சிட்டு இருக்கும். அதனாலதான் பாருங்க, நாம தூங்கணும்னு வச்சுங்க, நாம உறங்கி தூங்குறோம், நல்ல புரட்ட விட்டு தூங்குறோம், என்ன ஆயிரம் ஒது முடிஞ்சிடும், அப்படிதானே? நம்ம படுத்து தூங்கணும்டாக்கா ஒது முடிஞ்சிடும். ஆனா நபிமார்களுக்கு படுத்து குரட்டை விட்டு தூங்கினாலும் கூட ஒது முடியாது. அதற்கு பிலால் ரதி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. தொழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, மனைவியோட தேவைகள் தான் மனைவி சேர வேண்டியது. அதுக்கப்புறம் தான் மனைவி போவாங்க தஹஜ்ஜுத்துக்கு அப்புறம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மனைவி போனா அந்த தேவையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பாங்க சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தோட ரெண்டு அக்கா தொழுவாங்க. இதை பிலால் ரழியல்லாஹு சொல்றாங்க, மனைவியோட சேர விஷயத்தை ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு உள்ள வர விஷயத்தை பிலால் ரழியல்லாஹு சொல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள ரசூலுல்லாஹி தான் வருவாங்க. வந்து ரெண்டு அக்கா சுன்னத் தொழுவாங்க. என்ன சுன்னத்துங்க? ஃபஜ்ருடைய ரெண்டு அக்கா சுன்னத்து. தொழுதுட்டு பள்ளிவாசல்ல அப்படியே படுத்துருவாங்க. அப்படியே இருந்துச்சு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கொஞ்ச நேரம் கண்ணா சுந்தி எழுச்சிங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதால என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹி என்ன பண்ணுவாங்க, பட தூங்குவாங்க. எந்த அளவுக்குனா குரட்ட வர அளவுக்கு தூங்கிடுவாங்க. நான் பக்கத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறாங்க, ஞாபகப்படுத்த உடனே எழுந்துச்சு வந்து எங்களுக்கு தொலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி தூங்குனாங்களே, ஒது முடியாதா, ஒது செய்யலையா அப்படின்னா, இதுதான் நபிமார்களுக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி, நபிமார்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, கண்கள் தூங்கும், அவருடைய கல்வி விழித்திருக்கும், தூங்காது. அப்ப மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க. அப்ப பேசிக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லத்து கேக்குது, தூக்கத்துல ரசூலுல்லாஹி கேக்குது. அதுக்கு அப்புறம் தான் மலக்குமார்கள் பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லத்து அப்படி தூக்கிட்டு போறாங்க, ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்துல போறாங்க. போய் அங்க ரசூலுல்லாஹி ஸல்லத்துல நெஞ்ச பிளக்குறாங்க, நெஞ்ச என்ன பண்றாங்க, அறுக்குறாங்க. அறுத்து அதனுள் அந்த நெஞ்ச என்ன பண்றாங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த கல்ப், அந்த ஹார்ட்டை எடுத்து ஜம்சம் தண்ணீரால கழுவுறாங்க. ஜம்சம் தண்ணீரால கழுவி அந்த ஹார்ட்டுக்குள்ள ஹிக்மத்தையும் ஞானத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கு அங்க அந்த மூன்று பேரிலும் ஒருவரா வந்திருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரப்புறாங்க. ஒவ்வொரு சகோதரர் வந்தாரு, இவ்வளவு காலமா ரசூலுல்லாஹி வானத்துக்கு போனாங்க, வானத்துக்கு போனா பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு வேணா வித்தியாசமா ரசூலுல்லாஹி பூமியை கிழிச்சிட்டு இப்படி போனாங்கன்னு சொல்லலாம், இதுதான் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா. எது சொல்றேன்னா, ஒவ்வொரு வருஷமும் கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான். ஆனா இங்க உங்களுக்கு இதை ஷார்ட்டா சொல்லிட்டு நாம இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இந்த மேராஜ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? சும்மா கூடி உட்கார்ந்தா ஒரு ராத்திரில வந்தா பயான் கேட்டோம், அழகா இருந்துச்சு பயானு, மேராஜ் பத்திரம் அற்புதமா சொன்னாங்க, கதை கதையா சொன்னாங்க, இந்த காலத்துல வானது காலை விட்டு வெளியே போயிட்டோம், இதுக்காண்டியா மேராஜ்ல கூடுறது? இந்த மேராஜின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அதன் மூலமா நான் என்ன பாடம் பெற்று நாம் மறுமையில வெற்றி அடைய முடியும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய முடியும், அதை நாம் இங்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். சரி, புரியுதுங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்றோம், மேராஜ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காண்டி மேராஜுக்கு போனாங்க, அந்த மேராஜுக்கு போனதுனால இந்த சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவா பார்க்கலாம். அங்க உள்ளத்தை பிறக்கிறாங்க, பிறந்து அந்த பிறகு மூடிய பிறகு ஒரு கோப்பையில மதுபானத்தையும் ஒரு கோப்பையில பாலையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, இயற்கையாகவே அவங்க கை எங்க போகுது, பாலை நோக்கி போகுது, குடிக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, லவ் அக்தர்தல் கபர லவ் அக்தர்தல் கபர ல அவத் அதுல அவல்லத் உம்மத்துக்க. நபியே உம்மீ மட்டும், நீங்கள் மட்டும் அந்த பாலை எடுப்பதற்கு பதிலாக சாராயத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா அது எங்க எஃபெக்ட் ஆகும் பாத்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பாலை எடுப்பதற்கு பதிலாக சாராயத்தை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா எங்க எஃபெக்ட் ஆகுது? உங்களோட உம்மத்தினர் வழிகட்டு போயிருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விட மாட்டான், அப்படிதானே? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவே பாலை தேர்ந்தெடுக்க வச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் எடுத்து குடிச்சாங்க. அதுக்கு அப்புறம் தான் பைத்துல் முகத்தஸ் கூட்டிட்டு போறாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ் எங்க இருக்குங்க? எனக்கு எங்க இருக்கு பைத்துல் முகத்தஸ்? ஜெருசலம் அண்ட் தாரு சலாம். ஆக்சுவலா அது ஜெருசலம் அல்ல, தாரு சலாம். அது இங்கிலீஷ் காரங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவ நசரானிகள் ஜெருசலம் ஜெருசலம் ஆகிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய முதல் காபா, நம்முடைய முதல் காபத்துல்லா, நம்முடைய முதல் கிபிலா, அந்த முதல் கிபிலாவாகிய அந்த பைத்துல் முகத்தஸுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க இல்லையா, இந்த பிரயாணத்துக்கு பேர் தான் இஸ்ரா. இது பேர் தானங்க இஸ்ரா. இந்த இஸ்ராவை பத்தி அல்லாஹ் சொல்றான், சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, மஸ்ஜித் ஹராம் இருங்க காபத்துல்லா, இன்னைக்கு மக்கா இருக்கக்கூடிய காபத்துல்லா, அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை, பைத்துல் முகத்தஸ் வரை அல்லாஹ் தான் அவர்களை இரவிலே பிரயாணிக்க செய்தான். இங்க இருந்து அங்க அல்லாஹ் தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அப்ப இது முதல் பிரயாணம் இஸ்ரான்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போன பிறகு அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுடைய கபரையும் பாக்குறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல ஒவ்வொரு பகுதி பகுதியா பாக்குறாங்க, இந்த இடத்துல இந்த கதவு இருக்குது, இந்த இடத்துல இந்த கதவு இருக்குது, அது எல்லாத்தையும் சுத்தமத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா மேராஜுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் காபத்துல்லா இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு, அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். செகண்ட் பார்ட் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அல்லாஹ்வுடைய அரசு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அல்லாஹ்வுடைய அரசு வரையும் போனாங்க. இதுதான் மேராஜ். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு கிடைக்குது. இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைக்குது. அப்ப அதனால மியராஜ் என்பது ரெண்டு பார்ட்டா இருந்துச்சு, ஒன்னு இஸ்ரா இன்னொன்னு மியராஜ். இஸ்ராங்கிறது மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை, மியராஜ் என்பது ஃப்ரம் பைத்துல் முகத்தஸ் டு அர்ஷ், அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை. இது செகண்ட் பார்ட். இந்த ரெண்டு பார்ட் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் நடத்தினா, அந்த ரெண்டு பார்ட் எப்போ, அது ஒரு கடை நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நடத்தினா, ஒரே நைட்டுக்குள்ள ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள சில சில வினாடிகளுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு இவ்வளவு பெரிய பிரயாணத்தை நடத்தி காட்டினா. எந்த அளவுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த படுக்கையின் சூடு கூட ஆறவில்லை, அதற்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல போய் மேராஜுக்கு போய் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டாங்க. எவ்வளவு அற்புதங்க! இன்னைக்கு காலத்துல இதை நாம நம்புறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு காலத்துல இதை நம்புறதுங்கிறது பெரிய விஷயம் அல்ல. இன்னைக்கு பாக்குறோம், ஒரு செகண்ட்ல பிளைட் எங்கேயோ தூக்கிட்டு போயிருது, ஆயிரக்கணக்கான அடிகள் மேல தூக்கிட்டு போயிடுது. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு காலத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்களா, ஓபன் பண்ணாங்களா, திறந்தாங்களா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது அடையாளம் இருந்துச்சா? அந்த ஆபரேஷன் ஆடுறதுக்காக ரசூலுல்லாஹி எத்தனை நாள் பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்க அந்த பேச்செல்லாம் இல்ல. இன்னைக்கு பாக்குறோம், பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிற பேர்ல பண்றாங்க, ஆபரேஷன் பண்ண தழும்பே இல்லாம ஆக்கிறாங்க. இன்னும் நவீனமான கண்டுபிடிப்புலாம் வந்துட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அற்புதங்களையோ நம்புறதுங்கிறது ஒரு பாரதூரமான விஷயமே அல்ல. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட எந்த விதமான கண்கூடான ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் சஹாபாக்கள் நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேர் தான் அவங்களுடைய ஈமானுடைய உறுதி. அது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா அபூபக்கர் தான். அவருடைய பேர் என்ன அப்படின்னா அபூபக்கர். அவங்க சித்தீக்ங்கிற பேர் இந்த மேராஜ் சம்பவத்தை வச்சு வந்துச்சு. இந்த மேராஜ் சம்பவத்தை வச்சு தான் அவங்க சித்தீக்ங்கிற பேரை வந்து, அதாவது உண்மைப்படுத்துபவர், எதையுமே உறுதிப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற பேரை இதை வச்சுதான் வந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அதை நம்பினாங்க, உண்மைப்படுத்தினாங்க, மக்களுக்கு மத்தியில் பறைசாட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, என்னுடைய அறிவுக்கு பொருந்தது பொருந்தா போகுது, அது உண்மையாத்தான் இருக்கும் சத்தியமாத்தான் இருக்கும். என்னுடைய அறிவுக்கு பொருந்தல, என்னுடைய அறிவை கேட்டது இல்லைன்னு சொல்லும், என்னுடைய அறிவை கேட்டேன்னு சொல்லும் இல்லைன்னு சொல்லணும். அது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கை சூடு ஆடுறதுக்குள்ள இங்கே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க சொன்னா, இது எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய அறிவு கேட்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நிச்சயமாக அது உண்மைக்கு புறம்பா இருக்காது, அது நூற்றுக்கு நூறு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு முதல் முதல்ல உண்மைப்படுத்துறாங்க. அதனால அவன் சித்தீக்கிற பேர் வந்துச்சு. ஹயர் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நேரா அல்லாஹ்வுடைய அரசுக்கு போறாங்க, அல்லாஹ் சந்திக்கிறாங்க, சந்திச்சு பேசுறாங்க. அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு மத்தியில உரையாடல் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன பண்றான், தன்னுடைய ரசூலை தன்னுடைய நபியை தன்னிடத்தை அழைத்ததற்கு ஒரு முஹப்பத்தாக அன்பளிப்பாக தன்னுடைய ரசூல் அழைச்சிருக்கான். அல்லாஹ் தன்னிடத்துல அழைச்சி அன்பளிப்பு கொடுக்குமா இல்லையா, கிஃப்ட் கொடுக்குமா இல்லையா, அந்த கிஃப்ட் அல்லாஹ் என்ன பண்றான் சொன்னா 50 வக்த தொழுகை கொடுத்து அனுப்புறான். எத்தனை வக்துங்க? ஐம்பது வக்து தொழில் நம்ம காலகாலமா கேட்ட சம்பவம் தான். ஐம்பது வக்து வாங்கிட்டு ரசூலுல்லாஹி வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் குறுக்க வந்து கேக்குறாங்க, என்ன முகமதே எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க. என்னோட உம்மத்துக்கு அல்லாஹ் எனக்கு ஐம்பது வக்து தொழில் கொடுத்தா ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சொல்றாங்க. மூசா கேக்குறாங்க, நிறைய உங்களுக்கு பாவம் அனுபவம் இல்ல, நான் அனுபவப்பட்டவன், நான் யாரு உங்களுக்கு முன்னாடி அனுபவப்பட்டவன், என்னுடைய சமுதாயத்துக்கு இதை விட ரொம்ப கம்மியான தொழில் கொடுத்தா ஒழுங்கா செய்யல, ஆனா உங்களோட உம்மத்தால செய்ய முடியாது, அதனால போய் அல்லாஹ் போய் குறைச்சிட்டு வாங்கன்றாங்க. அல்லாட போறாங்க, அல்ல திரும்ப அனுப்புறாங்க, அஞ்சு ரகத்தை குறைச்சு 45 ரூபா வர்றாங்க, திரும்ப மூசா அனுப்புறாங்க, திரும்ப ரசூலுல்லாஹி திரும்ப வர்றாங்க, இப்படி அஞ்சு அஞ்சா குறைச்சு கடைசியில 5 ரகத்தோட வர்றாங்க, 5 வக்தோட வர்றாங்க. 50 வக்து இருந்த தொழுகையே எத்தனை வக்து ஆகப்படுச்சு? 5 வக்து ஆகப்படுச்சு. 50 வக்து நமக்கு என்னங்க ஆயிருக்கும் நேரம், என்ன ஆயிருக்கும்? பள்ளிவாசல உட்காந்துருக்கணும், பள்ளி காலையில சுபுக்கு பள்ளிவாசல வந்தோம்னாக்கா அதோட சாயந்திர விசாரத்தை தான் இல்ல போகணும், பள்ளிக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், 24 பள்ளி உட்காந்துருக்கணும். ஏன் 50 வக்துல ஒரு வக்துக்கு 10 நிமிஷம் வைங்களேன், இப்ப நீ 5 வக்து ஒரு 10க்கு 50 நிமிஷம் வைக்கிறீங்க, 50 வக்துக்கு ஒரு வக்துக்கு 10 நிமிஷம் வைங்க, கணக்கு போட்டு பாருங்க எத்தனை நிமிஷம் வருது. அப்புறம் நீ கணக்கு போட்டு பாப்பீங்க, வீட்டுல தூங்க டைம் கரெக்டா இருக்கும். ஆனா அல்லாஹ் ஜலஷன பண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதுக்காண்டிய அல்லாஹ் தெரியாதா? 50 வக்து அந்த சமுதாயத்தை நிறைவேற்ற முடியாது, 5 வக்து எப்போ அல்லாஹ் தெரியாதா? என்னங்க அல்லாஹ் தெரியாதா? ஏன் அல்லாஹ் 50 வக்து கொடுத்து அப்புறம் கொஞ்சமா குறைச்சு கிடைச்சு 5 நிக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயம் உணரட்டும், நமக்கு விதியாக்கப்பட்ட 5 கிழமையை நம்ம ஒழுங்கா செய்ய முடியலையே, 50 வக்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அல்லாஹ் நம்ம எவ்வளவு இறக்கப்பட்ட 50 குறைச்சு 5 கொடுத்திருக்கான் அப்படிங்கிற இந்த சமுதாயம் உணரட்டுங்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி செஞ்ச ஏற்பாடு. சரி புரியுதுங்களா? அப்ப மூசா அலைஹிஸ் ஸலாத்து திரும்ப திரும்ப போறதுல கடைசியில 5 ரகாத்த வாங்கிட்டு 5 வக்த வாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே மூசா கேக்குறாங்க, என்ன முகமதே என்ன ஆச்சு? ஆனா 5 அல்லாஹ் கடைசி 5 ஆகிட்டான். என்ன 5 மட்டும் இல்ல, அல்லாஹ் அதுக்குரிய பிரகாரம் சொல்லிட்டான், மன் ஜாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷர் அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு 10 மடங்கு கூலியை உண்டு. அப்ப 5 வக்து தொழுதா 50 வக்து கூலி உண்டு. நீ தொழுது 5 வக்து தான், நன்மை எவ்வளவு தர்ற? 50 வக்து தொழுத நன்மை தந்துடுறேன் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்னோடனே இப்போ மூசா சொல்றாங்க, நபியே இன்னும் போய் குறைக்க முடிஞ்சா குறைச்சிட்டு வாங்க, இன்னும் போய் குறைக்க முடிஞ்சா குறைச்சிட்டு வாங்க. சவால மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைக்கு ரசூலுல்லாஹி பதில் அளிக்கிறாங்க, இன்னி அஸ்தஹி மினல்லாஹ், இதற்கு பிறகு நான் அல்லாஹ் இடத்துல செல்வதற்கு நான் கூச்சப்படுகின்றேன், வெக்கமா இருக்குது எனக்கு, அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு நான் குறைச்சி 5 வந்துட்டேன், இதுக்கு அப்புறம் போய் நான் அல்லாஹ் குறைக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. சவால அந்த 5 வக்து தான் அல்லாஹ் ஜலஷானா நமக்கு வழங்கிய இந்த மாபெரும் கிருபை. இந்த மேராஜின் மூலமாக மேராஜுடைய சிந்தனை என்ன, இந்த மேராஜின் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டிய பாடம் என்ன, கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம இந்த இரவில் இருந்தாவது அல்ல இன்றைய தினத்தில் இருந்தாவது யார்தான் என்னுடைய கழிஞ்சு விட்ட வாழ்க்கை எப்படி எப்படி கழிஞ்சு போச்சு, இனி வரக்கூடிய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொழுவேன் ஒரு நியத்தை வச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த மேராஜ் மூலமா இன்ஷா அல்லாஹ் நமக்கு படிப்பை கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். சொல்ல மேராஜ்னா தொழுக தொழுகண்ட மேராஜ். ஏன் சொன்னா அல்லாஹ்வுடைய நடைமுறை ஒவ்வொரு கடமையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா தான் ரசூலுல்லாஹ் அனுப்புனா. நோம்பு கடமையாச்சு, எப்படி கடமையாச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி சொன்னாங்க, ரவியே வியாயு உள்ளதே நாமனு குதிபா அலைக்கும் சியாம கமா குதிபா அல்லதே நம்ம கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், மூமின்களே முன் சென்ற சமுதாயத்தினரை போட்டு உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, எதுக்காக? நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களா ஆவதற்காக. அப்ப யார் மூலமா அல்லாஹ் கடமையாக்கணும்? யார் மூலமா ஆக்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா ஆக்கணும். ஒரு சில பேர் மேராஜ் போயாச்சு, ஒரு சில பேர் என்னங்க மேராஜை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே உட்கார்ந்த இடத்துல அப்படியே போயாச்சு மேராஜுக்கு. எல்லாரும் இல்ல, ஒன்னு ரெண்டு பேர் தான் முடிச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மூலமா அல்லாஹ் ஜலஷன கொடுத்து நோன்பு கடமையாக்கணும். அதே மாதிரி ஜகாத் அல்லாஹ் கடமையாக்கணும். எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா சொல்லி அனுப்புனா, நபியே உங்க மீது ஜகாத் கடமை உங்க சமுதாயத்துக்கு, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா கடமையாச்சு. ஹஜ் எப்படி கடமையாச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா கடமையாச்சு. ஆக எல்லா இஸ்லாமிய அடிப்படை கடமைகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமா அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்க இந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் விளங்குறதுனால, இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண். தொழுகை இல்லை என்றால் அவன் முஸ்லீமா இருப்பதற்கே தகுதியற்றவன் என்பதை அல்லாஹ் சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக, இந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை சமுதாயம் விளங்குவதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னளவில் அழைச்சி அங்கிருந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினான் தொழுகையை. மற்ற கடமைகளை ஜிப்ரீல் மூலமா கொடுத்து அனுப்பினா, இந்த கடமையை மட்டும் அல்லாஹ் தன்னளவில் அழைச்சி அந்த மூலமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்து அனுப்பினான் அங்கிருந்து. எதற்காக? இந்த சமுதாயம் தொழுகையின் மகத்துவத்தை உணரட்டும் அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் எவ்வளவு அக்கறை உள்ளவங்கன்னு சொன்னா, மக்கள் ஈமானோட இருக்கணும், மக்கள் வந்து ஈமான் கிடைக்கிறது எவ்வளவு கவலைப்படுவாங்க சொன்னா, எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லம் மக்களை ஈமான பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க? எந்த அளவு சமாயில திருமதியும் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லம் அங்க அவயங்களை பற்றிய தலை நூல் இருக்குது. ரசூலுல்லாஹ் நடக்கிறது எப்படி நடப்பாங்க, அவங்களுடைய உடல் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், உடல் நிறம் எப்படி இருக்கும், அவருடைய காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், இப்படி அவருடைய உடல் அங்க ரசூலுல்லாஹி அங்க அவயங்களை பற்றிய வர்ணிப்பதற்காக ஒரு ஹதீஸ் நூல் இருக்குது, சமாயில திருமதி அப்படின்னு சொல்லி. அந்த சமாயில திருமதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்களை பத்தி சொல்றாங்க, கான தாயிமல் ஹுஸ்னி, எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பார்கள். எப்ப சந்தோஷமா இருக்கிறதுல கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பாங்க. என்ன கவலைங்க அவங்களுக்கு, என்ன கவலை? பதினோரு கல்யாணம் பண்ணிட்டமே, இந்த மனைவி மக்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது, இந்த மனைவியாரெல்லாம் எப்படி திருப்திப்படுத்துறது, வர குழந்தைகளை எப்படி காப்பாத்துறது, நமக்கு பிறகு இந்த மனைவிமார்களுக்கு இந்த குழந்தைங்க யார் இருக்கிறாங்க, அவங்க நாம ஏதாவது சேமிச்சு வைப்போம், ஏதாவது சம்பாத்தியம் பண்ணலாம், அந்த வியாபாரம் பண்ணா லாபத்துல ஓடுமா, இல்ல இந்த வியாபாரம் பண்ணா ஹோகன் ஓடுமா, இல்ல எந்த வியாபாரம் பண்ணா எந்த குறுக்கோளில போனா ஈஸியா சம்பாதிக்கலாம், இந்த கவலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாயிமல் ஹுஸ்னி எந்நேரமும் கவலை தோய்ந்த முகத்தோடு ரசூலுல்லாஹி இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க என்ன கவலை அப்படி? அதை நான் சொல்ல வேண்டியதில்ல, நீங்க சொல்ல வேண்டியதில்ல, அல்லாஹ் கேக்குறான். அதுல அல்லாஹ் சொல்றான், அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை வெளியூர்ல இருந்து வர்றாங்க, பார்த்தா அழுக்கு இல்ல, டிரஸ் எல்லாம் அழுக்கு, முடி தலை பரட்ட முடி, அப்படியே முகம் எல்லாம் புழுதி படிஞ்சு போய் அழுக்க வர்றாங்க, அப்படி மிசாபர் மாதிரி வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே கண்ணீர் விட்டுறாங்க, கண்ணீர் விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா பிந்தி மா யுபகீக், யா பிந்தி மா யுபகீக், என்னுடைய மகளே எதை உன்னை அழ வைத்தது, என்ன காரணத்தினால் அழுகின்றாய்? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய அந்தஸ்து என்ன அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்விடத்துல உங்களுடைய அந்தஸ்து என்ன? நீங்க ஒரு கையில நீங்க ஒரு துவா அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா இந்த ஒரு மலையே தங்கமாக்கி அல்லாஹ் காலில் கொண்டு கூட தயாரா இருக்கலாம். நீ இன்னொரு துவா செஞ்சீங்கன்னா கைசர் நாட்டு அரண்மனையோ கிஸ்ரா நாட்டு பொற்குவியலையோ ஹசாராக்களையும் அல்லாஹ் காலில் கொண்டு கட்ட தயாரா இருக்கிறான். அப்படி இருக்கும் யார சொல்லி இவ்வளவு கஷ்டப்படணுமா, இப்படி பரதேசமா நீங்க அலையணுமா? உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுடைய கதிர் என்ன, உங்களுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தரஜா என்ன, நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா யார சொல்லலாம்? அதை நினைச்சுதான் நான் அழறேன் அப்படின்னு பாத்தி மறதி எல்லாத்தையும் அழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பிந்தி, யா பிந்தி, இன் அபாக யாமல் அமலன், உன்னுடைய தந்தை ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். யார சொல்றாங்க ரசூலா, யார சொல்றாங்க? தன்னை தானே சொல்றாங்க, உன்னுடைய தந்தை ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அந்த காரியத்துடைய பலனை இப்பொழுது பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு காலம் வரும், யாதி அலன் நாசி ஜமானுன் லா யஹலு அலல் அர்தி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அதுஹலஹுல்லாஹு கலிமத்த தக்வா இம்மா பி இஸ்ஸி அஸீஸின் அவ பி ஸில்லி ஜலீலின். கவலைப்பட்டாங்க. அதனாலதான் அவர்களை பத்தி அதிசல வருது, கான தாயிமல் ஹுஸ்னி, எப்பொழுது பார்த்தாலும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பார்கள். எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு வர அப்படின்னு சொன்னா, என்னங்க அதுல தொழுகைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், தொழுகை போய் சொல்லிட்டு திடீர்னு ரூட் மாதிரி எங்கேயோ போற மாதிரி தெரியுதே, இல்ல சகோதரர்களே, அப்படி ரசூலுல்லாஹி அக்கறை உள்ளவங்க நம்ம மேல, அப்படி கவலை உள்ளவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்றவங்க, மக்கள் ஈமான விட்டு வெளியே போயிடக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அல்லது இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் எந்த நிலையா இஸ்லாத்துக்குள்ள வந்துடணும் அப்படிங்கறதுல அவ்வளவு கவலைப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பற்றி சொல்லும்போது எத்தனை சொல்றாங்க, மன் தரக்க சலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் வேண்டும் என்று எந்த காரணமும் இன்றி தொழுகை விட்டானோ அவன் காஃபிர் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. சாதாரண விஷயமாங்க, ஒரு காஃபியை பார்த்தே காஃபிர்னு சொல்லக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி கட்டளை, இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற மனுஷன் பார்த்து அவன் காஃபிர் அப்படின்னு சொல்றதுக்கு யார் காஃபிர்னு சொல்றதுக்கு அனுமதி இல்ல. ஒரு மனிதரை பார்த்து நம்ம காஃபிர் ஃபத்வா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதரை பார்த்து காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அந்த வார்த்தை அந்த காஃபிர்ங்கிற வார்த்தை நேரடி அல்லாஹ்வுடைய அரசுக்கு போகுமா, நேரடி அல்லாஹ்வுடைய அரசுக்கு போகுது. அப்படி அல்லாஹ்வுடைய அரசுக்கு போய் இந்த காஃபிர்ங்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய அரசுக்கு ஒத்துவராத வார்த்தை, பிடிக்காத வார்த்தை, அது அப்படியே அங்கே ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகி யாரை பார்த்து நம்ம காஃபிர்னு சொன்னோமோ அவர்கிட்ட போகுமா அந்த வார்த்தை, நீங்களும் கூட சேர்ந்து பேசினாதாங்க தூக்கம் வராதுங்க. இல்லைன்னா நான் பாடு பேசிட்டே இருப்பேன், நீங்க பாடு தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா கவனமா கேட்டுவாங்க, அங்க நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்ப அந்த காஃபி என்ற வார்த்தைக்கு தகுதி இல்ல மட்டும் என்ன அர்த்தம், அவர் காஃபியா இருந்தால் அந்த வார்த்தை அவரை சாரும். இப்ப நாம ஒருத்தனை பார்த்து அவனா காஃபி பையங்க அப்படின்ட்டோம், சாதாரண சொல்லிடுறோம். ஆனா அந்த வார்த்தை எங்க போகும், ரசோல்லா செஞ்சாங்க அல்லாவோட அரிசிக்கு போவோம், அரிசிலேயே திரும்பி வருமா வந்து நம்ம யாரை பார்த்து காஃபின்னு சொன்னோமோ அவன்கிட்ட போகும்போது உண்மையிலே அந்த வார்த்தைக்கு அவன் தகுதியில மனசாண்டா, இந்த வார்த்தை அவனை போய் ஃபிட் ஆயிடும், பயன்படுத்துறாங்க. நாம இதுக்கு அப்புறமும் தொழுகை விட்டுட்டு இருக்கலாமா? எந்த அருமையான ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரங்களால நம்ம கியாமத் நாள்ல ஹவுதுக்கௌசர் தராத்தை தண்ணி வாங்கி குடிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ஏங்கி துஆ செஞ்சிட்டு இருக்கோமா? எந்த அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு சிவாயத்துக்கு தகுதி உள்ள மக்களை ஆரம்பமா கொஞ்சம் ஆசைப்பட்டு இருக்கோமோ, எந்த அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்கு சக்தி இல்லாத காண்பதற்கு தகுதி பெறாத இந்த உலகத்தில் அற்பமான கண்கள் இவற்றை அகற்றி மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும்னு சொல்லி நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கோமோ, அந்த அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன சொல்றாங்க, தொழுகை விட்டுட்டு காஃபிர் ஆயிட்டா அப்படிங்கிறாங்க. சிந்திக்க சவர்லே, இதுக்கப்புறமா தொழுகை பத்தி விடுவோமா? தொழுகை விடுவோமா? இதுக்கப்புறமும் நம்ம ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம், ஆயிரம் காரணம் சொல்லலாம். என் கடையில் ஆள் இல்லைங்க, நான் ரொம்ப பிஸியான ஆளுங்க, இல்லைங்க எனக்கு டைமே இருக்கிறது இல்லைங்க, இல்ல மறந்து போயிடுதுங்க, இல்ல எனக்கு தொலை தெரியலங்க, ஆயிரம் காரணங்கள் சொல்றே நமக்கு நாமே சால் சாப்பிடணும் சொல்லிக் கொள்ளலாம். ரப்பல் ஆலமீன் சொல்ல முடியாது, உடல்நிலை சரியில்லையா, உடல்நிலை சரியில்லையா, தண்ணியை வச்சு கழுவுன அவ்வளவு கஷ்டமா, தயமும் செஞ்சுக்க, சும்மா மண்ணில் ரெண்டு தட்டு தட்டு கையிலையும் முகத்திலையும் பூசிக்க, முடிஞ்சு போச்சு. முதல் தட்டு தட்டணும் முகத்துல பூசிக்கிட்டோம், ரெண்டாவது தட்டு தட்டணும் கையில பூசிக்கிட்டோம், சுத்தமாயாச்சு, முடிஞ்சு போச்சு, உதவி செஞ்சாச்சு. எவ்வளவு லேசான மார்க்கம் பாருங்க, எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாருங்க. சரி, ஒழு செஞ்சாச்சு, அட தொழணும், எழுந்திருக்க முடியலையா, எழுந்திருக்க முடியலையா, இல்ல நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழுவுங்க, உட்கார்ந்துட்டே தொழுவுங்க, உட்கார்ந்து தொழ முடியல, உட்கார முடியல, படுத்த படுக்கையா இருக்காரு, அப்படியே படுத்துக்கிட்டே தக்பீர் கட்டுங்க, கண்ணால செய்ய காட்டுங்க. சகோதரர்ல இங்க நம்ம ஒரு விஷயத்த விளங்கணும், ஒரு விஷயத்த விளங்கணும். நம்ம தொழுகை தொழுகை தொழுகை பேசுறமே, தொழுகை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழில் நோக்கம் என்ன அப்படின்னா, சும்மா குனிஞ்சு நிமிர்றது அல்ல, வந்து சப்பு வந்து நின்றுட்டோம், நின்று எல்லாம் அப்படியே இமாம் குனிமா குனியணும், இமாம் நிமிரும் போது நிமிரணும், அப்படியே சஜிதாவுக்கு போனோம், அப்புறம் அத்தியாயத்தில் உட்காரணும், தொழுகணும். இது அல்ல தொழில் நோக்கம், இந்த சில செயல்கள் சில அர்க்கான்கள் சில அசைவுகள் அல்ல தொழில் நோக்கம். அப்படி இதுதான் தொழில் நோக்கமா இருந்திருந்தா அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான், படுத்த படுக்கையா இருக்க நோயாளிகள் சொல்லியிருப்பான், இனியும் கண்டிப்பா இப்படித்தான் தொழுது ஆகணும் அப்படின்னு இருப்பான், இல்லைண்டா நீ தொழவே வேண்டாம் அப்படின்னு இருப்பான். அப்படித்தானே, குருஞ்சி நிமிர்றது சஜிதா செய்யறது கூச்சி தான் தொழில் நோக்கம், சும்மா நேரம் தகவல் தகவல் தொழில போய் தகவல் கை கட்டி நின்றோம், இமாம் அல்லாஹ் அக்பர் குனிஞ்சோம், இமாம் அல்லாஹ் அக்பர் நிமிந்தோம், அவர் ரெண்டு தடவை முட்டி முட்டி எழுச்சோம், எழுச்சி முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி போயிட்டோம். இதுதான் தொழுகையுடைய நோக்கமா இருந்திருந்தால் அல்லாஹ் அந்த நோயாளி என்ன சொல்லிருப்பான், இப்படித்தான் செஞ்சு ஆகணும் இருப்பான், இல்லடா அப்படியே நோயாளியா பரவாயில்லப்பா நீ விட்டுரு அப்படின்னு இருக்கும். ஆனா அல்லாஹ் ரெண்டையும் சொல்லல, முடியாத நோயாளிகிட்ட இப்படித்தான் கம்பல்சரியா செஞ்சு ஆகணும்னு சொல்லல, இல்ல முடியாத விட்டுன்னு சொல்லல, மாறா எப்படி சொல்றான், படுத்துக்கிட்டே செய்யி, நீ குனினுங்கிற அவசியம் இல்ல, நிமிரணுங்கிற அவசியம் இல்ல, சிரம் பண்ணிங்கிற அவசியம் இல்ல, படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கண்ணாலே செஞ்சுக்க. அப்ப நோக்கம் என்ன அப்படின்னு, உறுப்புகளுக்கு வேலை இல்ல, கல்புக்கு தான் வேலை, இதுதான் வேலை. கல்பால கொஞ்ச நேரம் அல்லாவை நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்ன முறைப்படி இருக்கு, தொழுகை நிறைவேறும். சகோதரி நம்ம பாக்குறோம், இன்னைக்கு தொழுகையுடைய நோக்கம் நமக்கு தெரியல, தொழுகையுடைய சிறப்பு நமக்கு தெரியல, முக்கியத்துவம் நமக்கு தெரியல, தொழுகையை எப்படி தொழுகுங்கிற விவரமும் தெரியல நமக்கு, எப்படி தொழுதா தொழுகை ரொம்ப லேசா இருக்கும் நமக்கு, நமக்கு தெரியறதில்ல. தொழுகை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, வெறும் குனிவது நிமிர்வது அல்ல, மாறாக தொழுகைக்கு உள்ள இருக்க போறது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு வைங்க, தக்பீர் கட்டிட்டு அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு எந்த விதமான மத்த எந்த வேலைகளுக்கு அனுமதி இல்லை. பயான் பண்றது ஹலால் இபாதத்து அப்படித்தானே, பயான் பண்றது இபாதத்து, நான் அவங்க எல்லாம் பயான் பண்றேன். இப்ப நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு பயன் பண்ண முடியுமா, அங்க பயன் பண்ண முடியுமா, பயன் பண்ண தொழுக கூடுமா, நோம்பு திறக்கிறது பேரிச்சம்பழம் வச்சு நோன்பு திறக்கிறது, நோன்பு திறப்பும் சாப்பிட சாப்பாடு அது இபாதத்து. மத்த நேரத்தை சாப்பிட ஹலாலா இருந்தா கூட இஃப்தார் நேரத்தை சாப்பிடுறது என்னது இபாதத்து, சஹர் நேரத்தை சாப்பிடுறது இபாதத்து. அந்த இபாதத்தை இவர் தக்பீர் கட்டிட்டு செய்யறாரு. சொல்ல புரியுதா புரியலையா? தலைவர் புரியல. ஏன்னா சாப்பிடுற இபாதத்துக்கு நோம்பு நேரத்துல அந்த இபாதத்தை தக்பீர் அடி அல்லாஹ் ஒரு தக்பீர் அடிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட நோம்பு திறக்காரு. சொல்ல கூடுமா? நோம்பு திறந்துடும். நோம்பு நீங்க என்ன சாய் போட்டாலும் அந்த நோம்பு திறந்துடும். பேரிச்சம்பழம் போட்ட தொடர்ந்து திறக்கணும் இல்ல. நீ என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு முறை தண்ணி தீ குடிச்சாலும் அது அப்போ நோம்பு திறந்துடும், டபால் திறந்துடும் நோம்பு. ஆனா தொழுக கூடுமா? எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஹலாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட தக்பீர் கட்ட பிறகு என்னவாயிடுது? ஹராம் ஆயிடுது. அதனால தக்பீருக்கு பேர் என்ன அப்படின்னா தக்பீரத்து தஹரீமா. தக்பீருக்கு பேர் என்ன அப்படின்னா தக்பீரத்து தஹரீமா, ஹராமாக்க கூடிய தக்பீர். தக்பீர் தஹரீமா என்ன அர்த்தம்? ஹராமாக்க கூடிய தக்பீர். ஏன் அது ஹலால அப்புறம் ஹராம் ஆகிறது? தக்பீர் பேசுறது ஹலாலு, அங்க வந்து ஹராம் ஆயிடும். தக்பீர் கட்ட அப்புறம் சிரிக்கிறது ஹலாலு, தக்பீர் கண்ட அப்புறம் சிரிக்கிறது ஹராமா போயிடும். சாப்பிடுறது ஹலாலு, தக்பீர் கட்ட அப்புறம் சாப்பிடுறது ஹராமா போயிடும். அப்படிதானங்களே? அப்ப அங்க தக்பீர் கற்றில கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கற வரையிலும் நாம இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. தக்பீர் கட்டிட்டோம், நம்முடைய சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப வேண்டிய முகப்பத்தான ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப வர்றாரு, அப்ப வர்றாரு, வந்துட்டாரு, வந்துட்டு இருக்காரு, இந்த பழம் வளர்த்துட்டு வந்தாரு, பழம் வளர்த்துட்டு வந்தாரு, புறம் பெற்றிட்டு வந்தாரு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். தொழிலுக்கு நேரம் ஆயிடுச்சு, தக்பீர் கட்டிட்டோம், தக்பீர் கட்டணும் நிக்கிறாரு முன்னாடி. நம்ம எதிர்பார்த்தாலும் நிக்கிறாரு, உடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சொல்ல முடியுமா? முடியுமா? சூரத்துல் ஃபாத்தியா சின்ன சூரம் ஓடுறது தொழுதுருந்தோம்டா அங்க ட்ரெயின் போயிடும். அவசர அவசரமா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன் முடிச்சாரு. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு ரபினாஸ் குல் ஏதோ ரெண்டு ஆயத்து வந்து டக்கு ஒரு ருக்கு அரை ருக்கு சஜ்தா அப்படி ஓடிப்ட்டு இல்ல 4.5 ரகாத் தொழுது ரெண்டு ரகாத் தொழுதுட்டு ஓட முடியுமா? எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, தக்பீர் கட்டிட்டோம் அப்படினு சொன்னா அதற்கு பிறகு நம்முடைய சுய இஷ்டத்திற்கோ சுய விருப்புக்கோ சுய வெறுப்புக்கோ எந்த மணி இடமும் கிடையாது. சரி புரியுதுங்களா? இதுல இன்னொன்னு பாருங்க, தக்பீர் கட்டிட்டோம், ஓடி வந்து வேகமா தக்பீர் கட்டிட்டோம், கட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேக்குது ஒரு இப்படி நின்று இப்படி பாப்பாரு. ஓ ஃபேன் ஓடலையோ இந்த இடத்துல தெரியாம வந்து நின்று தொலைச்சிட்டோம், இந்த ஃபேன் ரிப்பேர் போடுறது ஓடல தெரிஞ்சு போச்சு, கடுமையா வேக்குது, பக்கத்து ஃபேனை போற அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, இடம் இருக்குது, இங்க என்ன அங்க போய் நிக்க முடியுமா? நிக்க முடியுங்களா அங்க போய்? அப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, தக்பீர் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அல்லாட்ட படைச்சிடறோம். நம்மள முழுக்க முழுக்க என்ன பண்ணிடுறோம்? அல்லாட்ட படைச்சிடறோம். அல்லாஹ் எப்ப குடின்னு சொல்றோம் அப்பதான் குடியுமோ. அல்லாஹ் எப்ப நிமிரும் அப்பதான் நிமிரும். அல்லாஹ் எப்ப சஜ்தா செய்யும் அப்பதான் செய்வோம். அல்லாஹ் என்னென்ன சஜ்தாவோ என்னென்ன சஜ்தா என்ன ஓதுவோம். தக்பீர் கட்டுறோம், ரப்பக ஃபகபீர், அல்லாஹ்வே கட்டல உம்முடைய ரப்பை தக்பீர் சொல்லி புகழுங்கள், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு திக்ர லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்காங்க. திக்ரிலே சிறந்தது எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்காங்க. அதனால ஒருத்தர் ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க திக்ர ரொம்ப சிறந்த திக்ர, அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி தக்பீர் கட்ட முடியுமா? முன்னோக்கி முடிந்த சப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் சுப்ஹான ரப்பில் அஸீம் ஓதுறோம். அப்புறம் சஜ்தா வஸ்ஜுது மஅ சாஜிதீன் சஜ்தா செய்யுங்கள் அல்லாஹ் கட்டள சஜ்தா செய்வோம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா சுப்ஹான ரப்பில் ஆலான்னு சொல்றோம். புரியுதுங்களா? இதெல்லாம் யாருடைய கட்டள? அல்லாஹ்வுடைய கட்டள. அங்க நம்ம இறந்துறோம், நம்ம என்ன பண்ணிரோம், முழுக்க முழுக்க அல்லாஹ்வை ஒப்படைச்சிரோம். அல்லாஹ் என்ன சொல்றா அதான் செய்வோம். நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? சகோதரர்களே, தொழுகைக்கு உள்ள இருக்கும் பொழுது எப்படி முழுக்க முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கின்றோமோ, நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகள், நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள், நம்முடைய இஷ்ட இன்பங்கள் எல்லாத்தையும் ஓரமாதிரி வச்சுட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை எப்படி முழுக்க முழுக்க நிறைவேற்றமோ, இதே நிலை தொழுகைக்கு வெளியில நம்ம இடத்துல வந்து விட வேண்டும் என்பதுதான் தொழுகை நோக்கம். அதனாலதான் பாருங்க, நம்ம தொழுகிறோம், தொழுகிறவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லல, இன்ன அல்லாஹ் மஅல் முஸல்லீன், அல்லாஹ் தொழுகையாளிகளோடு இருக்கிறான். எங்க அல்லாஹ் சொல்றானா? இல்ல, குர்ஆன்ல எங்கயுமே அல்லாஹ் எப்படி சொல்லுங்க, அல்லாஹ் தொழுகையாளிகளோடு இருக்கிறான் எங்கயுமே சொல்லல, தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் எங்கயுமே சொல்லல. மாறா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த தொழுகையின் மூலமாக ஐந்து வக்து ஒரே நிலையில் மனநிலையை வைத்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக தொழுது, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற சிந்தனையோட ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து தொழும் பொழுது நமக்குள்ள ஒரு தன்மை ஏற்படும். என்ன தன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது அதனால் வரக்கூடிய சிரமங்களை தாங்கிக்கணும். எப்படி தொழில தாங்கிக்கிறோமா இல்லையா? தொழில தாங்கிக்கிறோமா இல்லையாங்க? தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் தெரியுது ரயில் டைம் லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடுறோமா? அங்க சகிச்சுக்கிறோம், தாங்கிக்கிறோம். தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் தெரியுது இந்த இடத்துல ஃபேன் ஓடல வேக்குது அப்படின்னு சொல்லி உடனே வேற இடத்துல மாறி பண்ணிக்கிறோமா? இல்ல, தாங்கிக்கிறோம் அல்லாவுக்காக. அப்ப தொழுகைக்கு உள்ள இருக்கும் பொழுது எப்படி அல்லாவுடைய சிந்தனையிலே அல்லாவுக்காக அல்லாவுக்காக எல்லா சிரமங்களையும் தாங்கிக்கிறோமோ, இந்த நிலை வெளியே வந்துடும். தொழுகைக்கு வெளியில அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்ற போறேன், சிரமங்கள் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், வட்டி வாங்காம வியாபாரம் செய்வேன், சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், தாங்கிக்கணும் அல்லாவுக்காக. அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்ற போறேன், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அல்லாவுக்காக தாங்கிக்கணும். இன்றைக்கு பள்ளிவாசல் கட்டப்படும் சொல்றவங்க, பள்ளிவாசல் பாங்க சொல்ல கூட சொல்றவங்க, ஒரு நாளைக்கு பள்ளிவாசலுக்கு போகவே கூட சொன்னா ஆச்சரியப்படுத்துக்கு இல்ல, போகாம இருப்போமானா? நீங்க இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க, பக்கத்துல உள்ள பள்ளிவாசலுக்கு வந்துருக்குது, அன்னைக்கு நம்ம பள்ளிவாசல போலீஸ் சொல்லிட்டு போனாங்க, மைக் எல்லாம் பாங்க சொல்லக்கூடாதான், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துருக்குதான். சொல்லுங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், சிரமங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் எதிர்நோக்கத்தான் இருக்கும். ஆனால் எப்படி தொழுகைக்கு உள்ள இருக்கும் பொழுது வரக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சகிச்சு சகிச்சு சகிச்சு பழகிட்டோம் சொன்னா தொழுகைக்கு வெளியே அந்த சகிப்பு தன்மை வந்துடணும், அந்த சபர் வந்துடணும், அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நிலை குறையா தன்மை வந்துடணும். இது வந்துட்டா இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் மாஸ்வாபிரீன், அல்லாஹ் பொறுமைசாலிகளுடன் இருக்கின்றான். அல்லாஹ் யாரோட இருக்கான்னு சொல்லல, தொழுகையால இருக்கான்னு சொல்லல, அந்த தொழுகையின் மூலமாக உன்னத எதையும் தாங்க இதையும் வந்துடணும், எதையும் தாங்கக்கூடிய தன்மை வந்துடணும். இப்ப எதையும் தாங்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்ப உனக்கு வந்துருச்சு, இப்ப நான் உன்னோட இருக்கேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக எதையும் சந்திக்க தயார் அப்படிங்கிற தன்மை வந்துருச்சுன்னா இப்ப நான் உன்னோட இருக்கேன். இன்னல்லா மாசாபிரீன், அல்லாஹ் நிலைகுலையா தன்மை உள்ளவர்களோடு இருக்கின்றான் அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகையுடைய நோக்கம் என்னன்னா அப்படி சோதரலே, தொழுகைக்கு உள்ள இருக்கும்போது எப்படி முழுக்க முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கின்றோமோ, அல்லாஹ் குடின்னு சொன்னா குடிறோம், நிமிரம் சொன்னா நிமிரோம், அல்லாஹ் ஜெபம் பண்ணினா ஜெபம் பண்ணிரோம், அல்லாஹ் துஆ செஞ்சினா துஆ செய்றோம், சிரிக்காதனா சிரிக்கிறது இல்ல, பேசாதனா பேசுறது இல்ல, சாப்பிடாதனா சாப்பிடுறது இல்ல. எந்த காரியத்தை அல்லாஹ் செய்ய கூடாதுன்றா அந்த காரியத்தை செய்யாம இருக்கோம், எந்த காரியத்தை அல்லாஹ் செய்யுங்க அந்த காரியத்தை செய்யறோம். இதற்கு பெயர் தான் தொழுகை. இந்த தன்மை தொழுகைக்கு வெளியிலே வந்துவிட வேண்டும். இதுதான் தொழுகையோட நோக்கம். இதெல்லாம் சொன்னது புரிஞ்சுங்களா? புரியலையா? எங்க சில தரவர தூக்கத்துல இருக்கோம், நீங்க வேற என்னவோ என்ன சொல்றாங்களே, தியோரியா சொல்லிட்டு போறீங்க நீங்க பாட்டுக்கு. ஏதாவது ஒரு கதை இதை இடையில சொன்னீங்கடா, ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க, பாரு ஏதோ கற்பனையில அப்படியா அப்படியா இப்படியா அது இருந்துச்சுன்னா. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தராவிகில் ஓதப்பட்ட இறை வசனங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில முக்கியமான அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி நமக்கு தெளிவாக்குகின்றான். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், ஆரம்பமாக பெண்களுக்குள்ள சில சட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். பெண்களுக்கு பர்தா எந்த அளவுக்கு அவசியம், பர்தாவினுடைய முக்கியத்துவம் என்ன, பர்தா போடுவதனால் விளையக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். சோல பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடும் போது சொல்கின்றான், யா நிசா அன் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு கட்டளையிடுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமான பெண்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். யா நிசா அன்னபியே, ஓ நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக அஹதி மின நிசா இன் தகைதுன ஃபலா தஹ்தான பில் கவுல், நீங்கள் அல்லாஹ்வை பயந்த பெண்களாக இருந்தால் வார்த்தைகளிலே பேச்சுகளிலே நளினத்தை கையாளாதீர்கள். பெண்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் என்னவென்றால், பெண்கள் தங்களுடைய பேச்சுகளிலே நளினத்தை கையாளக்கூடாது. குறிப்பாக அதுவும் அந்நிய ஆண்களிடத்தில் பேசும்பொழுது அறவே அந்த நளினத்தை கையாள வேண்டும், கைவிட வேண்டும். உதாரணமாக அந்நிய ஆண்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க, பாய் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரே வாரத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கணும். பாய் இல்லை, இந்த நேரத்தில் வருவாங்க, நீங்கள் வந்து பாருங்க. இந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறான், ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் பதில்கள். ஏன்னா வரக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்ட ஆண்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறோம் அடுத்த வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஃபலா தஹ்லான பில் கவுல், நீங்கள் வார்த்தைகளிலே நளினத்தை கையாளாதீர்கள். எப்படி? நீங்கள் சில வீட்டில் போய் கதவை தட்டணும், பாய் இருக்காங்கன்னு கேட்டால், அவங்க இல்லைங்களே, எப்போ வருவாங்கன்னு தெரியுறீங்களே, நீங்கள் யார் சொல்லுங்க, நான் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பேச்சுக்கள். அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் அவாய்ட் பண்ணிடணும். பாய் இல்லை, இந்த நேரத்தில் வருவாங்க, நீங்கள் அங்கே வந்து பார்த்துருங்க, அல்லது நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், வந்தால் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன விஷயங்கள் பேசணுமோ அந்த விஷயத்தை ரஃப் அண்ட் டஃபா அல்லாஹ் சொல்கிறான், நளினத்தை கையாளாமல். மற்ற விஷயங்களில் போல அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்கிறான், நீங்கள் மற்ற மூமிகள்கிட்ட பேசும்போது நளினமாக பேசுங்க, அன்பாக பேசுங்க அப்படிங்கிற அல்லாஹ். ஆனால் பெண்கள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், பெண்கள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நளினத்தை கையாளாதீர்கள், நீங்கள் வந்து ரொம்ப குழஞ்சி குழஞ்சி பேசாதீங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னால், மரலோன், யாருடைய உள்ளத்திலே பாவ நோய் நிறைந்திருக்கிறதோ அவருடைய உள்ளத்திலே தவறான ஆசைகள் உருவாகக்கூடும். அல்லாஹ் சொல்கிறான், வரக்கூடிய ஆண்கள் எல்லாருமே பெரிய தக்குவாதாரிங்க அவளியாகனு சொல்ல முடியாது. யாருடைய உள்ளத்திலே பாவ நோய்கள் நுழைந்திருக்கின்றதோ, பாவ நோய்கள் நிரம்பி இருக்கிறதோ, உங்களுடைய நளினமான பேச்சினால், நீங்கள் நலிஞ்சு நலிஞ்சு குழஞ்சி குழஞ்சி பேசுறதுனால அவருடைய உள்ளத்திலே தவறான எண்ணங்கள் உருவாகக்கூடும். ஆகவே கொல்ல கவலம் மாரூஃபா, நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய வார்த்தைகளை பேசிடுங்க. என்ன விஷயங்களை பேசணும் அந்த விஷயங்களை மட்டும் பேசுங்க, எதை கட்டன்டேட்டா முடிக்கணுமோ அதை முடிச்சிருங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ கர்ணஃபி புயூத்தி குன்ன, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். நீங்கள் ஆண்களுடைய அனுமதி இல்லாம, அல்லது ஆண்கள் ஃபாரினுக்கு போயிட்டாங்க, நீங்க பாட்டுக்கு எங்க வேணாலும் போலாம், சினிமாவுக்கு போலாம், தர்காக்கு போலாம், மார்க்கெட்டுக்கு போலாம், பஜாருக்கு போலாம், ஷாப்பிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி கண்ட நேரத்தில் வீட்டில் ஆள் பொம்பளை இருக்கிறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் வெளில சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்ற நிலையை நீங்கள் கையாளீர்கள். கர்ணஃபி புயூத்தி குன்ன, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். எந்த ஒரு அத்தியாவசியமான தேவை, மருத்துவ தேவை, ஒரு அர்ஜென்டா டாக்டர் போக வேண்டியது, அல்லது அர்ஜென்டா ஒரு மருத்துவத்தை பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி ஆத்திர அவசரமான தேவைகளை தவிர தேவையில்லாமல் நீங்கள் வெளியே சுத்தி தெரியாதீர்கள். ஒலா தபர்ருஜுன தபர்ருஜுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து பெண்கள் சுத்தி திருவதை போன்று நீங்கள் வெளியே சுத்தி தெரியாதீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சில பேர் பார்க்குறாங்க, என்ன சிறத்து எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம், இதெல்லாம் பொம்பளைக்கு சொல்ல வேண்டிய சமாச்சாரம், எங்கள்கிட்ட எது சொல்லிட்டு இருக்கிறீங்க. சகோதரர்களே, நாம நம்முடைய மனைவிமார்களுக்கு நல்ல உபதேசம் சொல்ல வேண்டியது கணவன்மார்களுடைய கடமை. என்ன சார் இதெல்லாம் போய் சொன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்னயா இவ்வளவு நாளா இல்லாம நீ புதுசா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளவு காலமா அந்த பேச்செல்லாம் இல்லையா, நான் இஷ்டத்துக்கு திரிய விட்டியே, இஷ்டத்துக்கு பஜாருக்கு போவேன், மார்க்கெட்டுக்கு போவேன், இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போவேன், ஆனா இப்ப புதுசா வந்து கட்டுற கண்டிஷன் போடுற என்ன சங்கதி அப்படின்னு கேட்பான்னு சந்தேகம் வரலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, ஆரம்பத்திலிருந்து நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்திருக்கணும். சோல நாம என்ன நினைக்கிறோம், நம்ம வேலை லேசான போது நினைக்கிறோம், பெண்களை நம்ம வந்து இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு மார்க்கெட்டு போக விட்டுறோம், அவங்க இஷ்டத்துக்கு பஜாருக்கு போக விட்டுறோம், உன்னுடைய சேவையா உன்னுடைய சாமான் நீ எப்போ வாங்கிக்க, என்ன சம்மந்தப்படுத்தா, என்ன தொந்தரப்படுத்தா அப்படின்னு சொல்றோம். ஆனா சோழ இஸ்லாத்துல அனுமதி இல்லை, பெண் வீட்டுக்கு தேவையான மார்க்கெட் சாமான நாம தான் வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கு தேவையான துணிமணிகளை பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை நாம தான் நிறைவேற்றி கொடுக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வீட்டுல தண்ணி வரலன்னா கூட நம்முடைய வீட்டு பெண்களை வெளியில போய் தண்ணி எடுக்க விடக்கூடாது, அந்த தண்ணீரை நாம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பசி, மூணு நாள் பசி நேரத்துல ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அப்ப சகோதரர்களே, வீட்டுல அவங்க இல்ல, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு இல்ல, அவங்க மனைவி ஓடி ஓடி வர்றாங்க, ரசூலா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலா கேக்குறாங்க, அவங்க மனைவி ஜாபிர் எங்க அப்படின்னு சொல்லி, அவங்க சொல்றாங்க தண்ணி எடுக்க வெளியே போயிருக்காங்க அப்படின்றாங்க. சரி, சஹாபாக்கள் எத்தனையோ வேலைகள் ஜிஹாத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி போராடினாங்க, கத்தி ஏந்தி எதிரிகள் எடுத்து போராடினாங்க, அதே நேரத்துல வீட்டுல தண்ணி எடுக்கிற வேலையும் அவங்க தான் செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வீட்டு வேலைகள்லயும் எங்களுக்கு உடந்தையா இருப்பாங்க, எங்களுக்கு உதவியா இருப்பாங்க, தேவைப்பட்ட காய்கறி நிறைய கொடுப்பாங்க, தேவைப்பட்ட தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறதுலாம் ஆண்களுக்கு ரொம்ப கவரம் குறைச்சலான வேலை, அதெல்லாம் ரோட்ல பெண்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க சோதரே, இதெல்லாம் மார்க்கத்துல முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்ட காரியங்கள். பெண்களுக்கு வேண்டிய உதவிகள் நாம தான் செய்யணும், அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் நாம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். குறிப்பா தண்ணி எடுக்கிறது, மார்க்கெட்டுக்கு போறது, சில விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டுக்கு நம்ம போய் வாங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு திருப்தியே இருக்காது, நம்ம போய் வாங்கிட்டு கொடுத்தோம்னா திருப்தியே இருக்காது. நீங்க எவ்வளவுதான் விலை கம்மியா மீன விலை பேசி வாங்கிட்டு இருந்தா கூட, நானா இருந்தா இன்னும் 10 ரூபாய் கம்மியா வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்க போன அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம துணைக்கு அவங்களை கூட்டு போறோம். அப்ப கூட அவங்க தனியா பத்தி நடந்தது இல்லை, நம்ம கூட கூட்டிட்டு போய் நம்ம கூட கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விடணும். இதான் இஸ்லாமிய முறை. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, என் தொந்தரவு எனக்கு வந்து தனியா என்ன விட்டு போனா போதும், உன் வேலை நீயே பாத்துக்கோ அப்படின்னு என்ன பண்றோம், அவங்க வேலையை அவங்களே பார்க்க அனுப்பிச்சிடறோம். அல்லாஹ் சொல்றான், ஒலா தபர்ருஜுன தபர்ருஜுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து பெண்கள் ரோட்ல சுத்தி தெரிஞ்சத மாதிரி நீங்க சுத்தி தெரியாதீர்கள். வாக்கைன சலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள். வாத்தீன ஜகாத்த, ஜகாத்தையும் கொடுங்கள். வாத்தியான அல்லாஹ் ரசூலா, அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபட்டு நடங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜலஷாலத்துல பெண்களுக்கு கட்டளை இருக்கின்றான். சோழ இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பெண்களுக்கு போய் நம்ம உபதேசம் பண்ணணும். நம்ம வீட்டு பெண்கள்ட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கான், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அப்படியே வெளியே போக வேண்டிய தேவை ஏற்பட்டா கணவனோடதான் போகணும், கணவனோடதான் வரணும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு அதாவது நம்ம யாரை இருந்து அவங்களை தூக்கிட்டு மாரடிக்கிறது, அவளை கூட்டிட்டு யார் மாரடிக்கிறது, துணி எடுக்க போனோமா அந்த பணத்தை பிடிச்ச நீவே துணி எடுக்க போவோம் இஷ்டத்துக்கு, உன் குழந்தைங்களை கூட்டிட்டு போ, இல்ல அக்கா தங்கச்சிங்களை போய் நீவே துணி எடுத்துக்கோ, இல்ல உனக்கு மார்க் பிடிச்ச மாமா பக்கத்து காரியோ போய்க்கோ, குழந்தைகளா குழந்தைய கூட்டி போய்க்கோ, ஸ்கூலுக்கு போனோமா போ நீ கூட்டு போய்க்கோ. சோதரில் இந்த நிலை மாறணும். நம்முடைய வீட்டு தேவைகள் நம்முடைய வேலையில நினைச்சு, நம்முடைய வியாபாரத்தோட நம்முடைய தொழில்துறையோட அதையும் ஒரு வேலையா நினைச்சு, அவங்களை எல்லாருக்கும் நம்ம கூட்டிட்டு போனோம், நம்ம கூட்டிட்டு வந்து விடணும். இதுதான் இஸ்லாமிய முறை நல்லா சொல்றோம். அப்ப இந்த விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை பேருக்கு வீட்டுல சொல்லி வச்சுக்கோங்க, பெண்களை உங்களோட வீட்டுல வைங்க, எங்க வெளியே சுத்த அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஆவியா சோதர் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பஜார்கள்லயும் மார்க்கெட்லயும் ஆண்களும் பெண்களும், பெண்களை வந்து அதாவது தவறான ஹராமான சிந்தனையோட ரசிக்கிறதுக்குனே சில சைத்தான ஆண்கள் வருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஆண்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்ப எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமோ, பாக்குற சில பல்லவன் பஸ்கள்ல பாக்குறோம், பெண்கள் முஸ்லீம் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, சோதர் அவங்க படப்படி கஷ்டத்தை அங்க பாக்குறோம். எந்த ஒரு கணவனும் அந்த பெண்கள் பல்லவன் பஸ்ல படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தாங்களால், ஒரு ரோஷம் உள்ள கணவன் தன்னுடைய மனைவி வேலைக்கு அனுப்ப மாட்டான். ஒரு வருஷம் உள்ள புருஷன் இந்த மனையை வெளியில் அனுப்ப மாட்டான், தனியா நீ பல்லவன் பஸ்ல தானா போயிட்டு தானா வா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்கள். நம்ம இஸ்லாமிய பெண்கள் என்றல, முஸ்லீம் அல்லாத பெண்களும் கஷ்டப்படுறாங்க, முஸ்லீமான பெண்களும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னு சொன்னா, இதுக்குன்னு சொல்லியே அந்த பெண்கள் மூலமாக தங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஏற்படக்கூடிய அந்த அற்பமான சந்தோஷத்தை தீர்த்துக்கிறதுக்காண்டே சில விஷயங்கள் பள்ளி பஸ்களில் வரத நம்ம பாக்குறோம், ட்ரெயின்கள் வர்றத பாக்குறோம். இவ்வளவு கண் கூட பார்த்த பிறகு நம்முடைய பெண்களை சகோதரர்களே நம்ம வெளியில அனுப்புறோம், ஆண் துணை இல்லாம வெளியில அனுப்புறோம், ஆண் துணை இல்லாம அவங்க வெளியே போயிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சில ரோஷம் உள்ள கணவன்களுக்கு இது அழகல்ல, ரோஷமுள்ள ஆண்களுக்கு இது அழகல்ல. ஆகவே சகோதரர்களே, நம்முடைய பெண்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த பெண்களுக்கான கட்டளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லி அடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்ப நம்ம நினைக்கலாம் என்ன இருக்கு, அதெல்லாம் இந்த காலத்துல ஒத்து வருமா, இந்த காலத்துல நாங்க வியாபாரத்தையும் பாத்துக்கிட்டு கடையும் பாத்துக்கிட்டு எங்க தொழில் துறையும் பாத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு நாங்க போயிட்டு வரணும், குழந்தைக்கு ஸ்கூல் பிரச்சனை நாங்க தான் போனோம், தண்ணி எடுக்கணும்னா நாங்க தான் போனோம், அவங்களோட ஷாப்பிங் போனா நாங்க தான் போனோம், எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிட்டு முடியுமா இது அப்படி கேக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மா கானலி முஃமினீன் வலா முஃமினத்தீன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்மளோட பெரிய மிஸ்டேக் நம்ம சமுதாயத்துல என்னன்னு சொன்னா, அல்லாவுடைய கட்டளை அல்லா ரசூலுடைய கட்டளைன்னு சொல்லப்போனா அதெல்லாம் ஓரமாத்திக்கவே சார், இந்த காலத்துக்கு இதெல்லாம் ஒத்துவருமான்னு பாருங்க, இந்த காலத்துக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கும். அல்லாஹ் சொல்றான், மா கானலி முஃமினீன் வலா முஃமினத்தீன், எந்த ஒரு ஆணா மூமினான ஆணுக்கோ அல்ல மூமினான பெண்ணுக்கோ, இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாவோ அல்லாஹ் ரசூலோ ஒரு கட்டளை விதித்துள்ளார்கள் எனால், அல்லாவோ அல்லாஹ் ரசூலோ ஒரு கட்டளை ஏவிடுறாங்க, இப்படித்தான் செய்யணும், அல்லாஹ் ஏவிடுறான், அல்லாஹ் ரசூலும் இப்படித்தான் சொல்லி ஏவிடுறாங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அய்யக்கூன் அல்லாஹு ஹியரா, அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல் நடப்பதற்கு அனுமதி இல்லை. பெண்ணுக்கோ உரிமை கிடையாது. அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் ஒரு கட்டளை ஏவிய பிறகு யார் அல்லாஹுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமா அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் சென்று விட்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானவத்தால கட்டளை ஏவிட்டான்னு சொன்ன சகோதரர்களே, நமக்கு ஒத்து வந்தாலும் சரி ஒத்து வராட்டாலும் சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அல்லாஹ் ரசூல் விஷயத்தை ஏவிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி அதை நடைமுறைப்படுத்தான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணித்தரமா சொல்றான். நமக்கு பிடிக்கவே இல்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளையா நடைமுறைப்படுத்தா ஆகணும், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையா நடைமுறைப்படுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த சூராவுடைய கடைசி அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பொறுப்பை கொடுத்தா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன அறல்ல அமானத்தை, நாம் இந்த ஈமான் என்ற அமானிதத்தை, ஈமான் என்ற இந்த அமானிதத்தை அல்ல இஸ்லாம் என்ற அமானிதத்தை நாம் சுமத்தினோம், யார் மீது என்றால் அல சமாவாத்தி, ஏழு வானத்தின் மீது இந்த பொறுப்பை சுமத்தினோம். அந்தப்பா ஏழு வானத்தை கூப்பிட்டு கேட்டோம், அல்லாஹ் சொல்றோம் ஏழு வானத்தை கூப்பிட்டு கேட்டோம், இந்த பொறுப்பை எடுத்துக்கிறியா? அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கும், வாழ்க்கையில வந்து ஒரு உண்மையான முஸ்லீமானி வாழணும், இந்த பொறுப்பை எடுத்துக்கிறியா? சொல்லி பூமி வானத்துல கேட்டோம், ஏழு வானத்தையும் உள்ள அருமை. அடுத்து பூமியிட்ட கேட்டோம், இந்த பொறுப்பை எடுத்துக்கிறியா? உலகத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு வாழணும், அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை பின்பற்றி வாழணும், தயாரா அப்படின்னு சொல்லி பூமியிட்ட கேட்டோம். ஒரு ஜிபாலி மலைகளத்துல கேட்டோம், உலகத்துல எல்லா மலையத்தையும் கேட்டோம், மலைகளே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாரா சொல்லி. ஆனா எல்லாமே ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் எல்லா மலைகளும் அல்லாஹ்வுடைய அந்த அமானியத்தை சுமந்து கொள்ள மறுத்து விட்டன. யா அல்லாஹ், இந்த காலம் எங்களால முடியாது, அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கணும் சொன்னா எங்களால முடியாது, உலகத்துல முழுக்க முழுக்க அல்லாஹ் தான் கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு சொன்னா இது எங்களால முடியாத காரியம் என்று ஃபபைனா யஹ்மில்னஹா அந்த அமானியத்தை சுமந்து கொள்ள மறுத்து விட்டன. வஷ்ஃபக்ர மின்ஹா அதை விட்டு வெறுத்து ஓடி விட்டன, இந்த பொறுப்பு எங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி மலைகள் காடுகள் அதாவது வானங்கள் பூமிகள் காடுகள் எல்லாமே மறுத்து ஓடி விட்டன. ஆனால் ஹமலகல் இன்சான் இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ண அந்த பொறுப்பை சுமந்து கொண்டான். அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறியான்னு கேட்டோம், அல்லாஹ் மனசை ஒத்துக்கிட்டான், அல்லாஹ் ரசூல் கட்டுப்பு நடக்கிறான்னு கேட்டோம், ஒத்துக்கிட்டான், நூத்து கூட அல்லாஹ் கட்டணப்படி தான் வாழணும்னு கேட்டோம், ஒத்துக்கிட்டான். ஆனா இந்த மனுஷன் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டானே என்று அதை நிறைவேற்றினானா, அந்த பொறுப்புடைய அல்லாஹ் நம்ம கொடுத்த பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு, இதை நம்ம கரெக்டா நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி அதனுடைய பொறுத்த பொறுப்பினுடைய மகத்துவத்தை உணராத ஜாகிலாகவும் அந்த அமானதத்தை நிறைவேற்றாத அநியாயக்காரனாக ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த மனிதன் மிகப்பெரிய அநியாயக்காரனாகவும் மடையனாகவும் ஆயிட்டாங்கிறான். ஏன் மடையாயக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு அந்த அமானத்தை சரியான நிறைவேற்றல, அல்லாட்ட வாக்கு கொடுத்தா எல்லாம் உன கட்டுப்பு நடப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டுப்பு நடக்கிறது இல்ல, அல்லாஹ் ரசூலா தான் நூத்து கூட பின்பற்ற வாக்கு கொடுத்தோம், அல்லாஹ் ரசூலை பின்பற்ற நடக்கிறது இல்ல. அதான் அல்லாஹ் சொல்றான், வாக்குறுதியை மீறா வாக்குறுதியை மீறிய அநியாயக்காரனாக ஆயிட்டான், ஜஹூலா மிகப்பெரிய மடையனாக ஆயிட்டான். என்ன சொன்னா அதனுடைய மகத்துவத்தை உணரல, அல்லாஹ் எப்படிப்பட்ட பொறுப்பு நம்ம கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மகத்துவத்தை உணராத மடையனாகவும் ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு. ஆனால் மூமின்களை தவிர, உண்மையான மூமின்களை தவிர, அவங்க அல்லாஹ் கட்டுப்பு நடப்பாங்க, தங்களை மனசுக்கு ஒத்து வந்தாலும் ஒத்து வராட்டாலும், தங்களை நஃப்ஸ் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கட்டாலும், தங்களை அறிவுக்கு பொருந்தாலும் பொருந்தாட்டாலும் அவங்க அல்லாஹ் கட்டுப்பு நடப்பாங்க. அப்படிப்பட்ட மூமின்களை தவிர அவர்கள் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எத்தோ பல்லா வாழல் அல்லாஹ் அந்த மூமினான மக்களுடைய தவறுகளையும் மூமினான ஆண்களுடைய தவறுகளையும் மூமினான பெண்களுடைய தவறுகளையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்லி முடிக்கிறார் சகோதரர்களே. அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஒரு மிகப்பெரிய கடமை நம்ம மேல சுமத்திருக்கான். அது என்ன கடமை சொன்னா, அல்லாஹ் கட்டுப்பு நடக்கணும், அல்லாஹ் ரசூல் கட்டுப்பு நடக்கணும் கடமை. அந்த கடமையை நாம தெளிவா பின்பற்றி நடப்போம் எனால் நிச்சயமா நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹ் மன்னிச்சிருவான். இல்லைன்னா அல்லாஹ் சொல்றான் நம்ம மடையர்களாகவும் அநியாயக்காரனா இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுபஹானஹு அந்த நிலையை விட்டோம், நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றும் வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். இந்த ஹதீஸ் எந்த நூலில் உள்ளது? சஹியான ஹதீஸ் தானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா சொன்ன ஹதீஸ் அல்ல இது, சக்ராத் நேரத்தில் மரண தரவையில் சொன்ன ஹதீஸ் இது. மரண தரவையில் சொன்னாங்க, தரத்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலுல்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி சுன்னத் ரசூலில்லாஹி. நான் உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் இரண்டையும் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் காலம் வரை ஒருபோதும் வழி தவறிவிட மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய சுன்னத் வழிமுறை அப்படின்ற சொல்ல சொன்னாங்க. இந்த ஹதீஸ் மொத்த மாலிக்கில் இருக்குது, மத்தா மாலிக் என்று ஒரு ஹதீஸ் கிதாபு, இமாம் நான்கு இமாம்கள் ஒரு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோட்ட கிதாபு, அதுல இந்த ஹதீஸ் இருக்கு. சரியான ஹதீஸ் குர்ஆன் எல்லாம் கிடையாது. சூரத்துல் ஜின் என்ற சூறாவை தொடர்ந்து ஓதினால் ஜின் நமக்கு வசப்படும் என்று கூறுகிறார்கள், இதை பற்றி விளக்கம் தேவை. அவர் வசப்பட்டவங்க யாராவது காட்டுங்க, வசப்படுத்தவங்க யாராவது காட்டுங்க. இவர் சூரத்துல் ஜின்ன தொடர்ந்து ஓதி ஜின்னு ஜின்ன கை வசப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு யாராவது காட்ட முடியுமா? இல்ல, அப்படி யாராவது இங்க இருக்கிறவங்க யாராவது நான் சொல்றேன், சூரத்து ஜின் தொடர்ந்து ஓதுங்க, 40 தடவை 50 தடவை 400 தடவை ஓதுங்க, ஓடி அசராஜ் ஜின் கட்டுப்பட்டு ஆயிடுச்சு அப்படின்னு எங்களுக்கு காட்டுங்க பார்ப்போம். இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. சூரத்தில் ஜின்ன ஓதுனா ஜின் வசப்படுவோம் அப்படிங்கிறது காட்டி, ஏங்க அல்லாஹ் குரானை இறக்குனது ஜின்ன வசப்படுத்துறதுக்கா? குரானை இறக்குறது எதுக்காண்டிங்க? அதை படித்து அதை ஓதி உணர்ந்து அர்த்தம் விளங்கி படிப்பிலே இருக்கிறது அல்லாஹ் இருக்கணும் வேதாது. அதே எடுத்துக்கிட்டு 100 தடவை சூரத்தில் ஜின்ன ஓத ஜின்ன வசப்படுத்துவா, 40 முறை சூரத்தில் பக்ரா ஓதா முரண்டு பிடிக்கிற காலமாடு நமக்கு வசப்பட்டு வந்துடும். ஏன்னா பக்ரா காலமாடு தானே சூரத்தில் நிசா. சூரத்தில் நிசா ஓதுனா சூரத்தில் நிசா பெண்கள் அர்த்தம். இப்படி ஃபிராட் பண்ணுறது இருக்கிறாங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு மாற்று மத அன்பலத்தை என்கிட்ட வந்தார், ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். அப்போ அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து நான் சொல்லி விட்டுருக்கும் போது இதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும்போது, அப்போ அவர்கிட்ட பாய் நீங்க இஸ்லாத்தை இவ்வளோ அழகாக சொல்றீங்க, நான் ஒருத்தர் போனேன் ஒரு பாபாட்ட, ஆனா அவருக்கு ஏன்னா அவங்க இஸ்லாத்தை சொன்னாரு அப்படின்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்ட்டு, இல்லை நான் சொல்லு எனக்கு கூச்சமா இருக்குது சொல்லலாம் அப்படின்ட்டாரு. இல்லை வெளிப்படையா சொல்லுங்க, தப்பு இல்லை, ஒன்று அசிங்கமான விஷயம் இல்லை, அவர் கூச்சப்பட்டாரு. வெளிப்படையா சொல்லுங்க என்னங்க அப்படின்ட்டு, இல்ல நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், லவ் பண்ணேன், அந்த பெண்ணு வந்து என்ன ஏறத்தே பார்க்காம இருந்தா. அப்ப நான் என் ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு சொல்லும் போது அந்த வீரா பண்ண முடிஞ்ச முஸ்லீம் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த பாவாட்ட கூட்டு போனா அவர்கிட்ட போய் ஏதாவது தாவி செய்து எழுத்தாரு. மூணு பண்ணுக்குள்ள ஒரு தாவிசியா வச்சு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரே பொட்டனாகி போடுது. இந்த பண்ண சொல்லிருக்காருங்க ஒரு மாற்றம். நான் சொல்ற சாதாரண நினைக்காதீங்க, காமாசமா ஏமாற்று போய் நினைக்கிறேன். பெரிய ஒரு தன்னை ஒரு பெரிய மார்க்காரிங்கிற மாதிரி நடந்து நினைச்சிட்டு இருக்கிறவர், அவருக்கு மேல ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிருக்காரு. பண்ண அறுத்து அதுல அந்த தாவிசை வச்சு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரே நாய்க்கு ஒரே பொட்ட நாய்க்கு போடு, நாலாவது நாள் அந்த பொண்ணோட வசப்படுதா இல்லையா பாரு அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இவரு போட்டிருக்காரு. அப்ப நான் கேட்டேன், எப்படி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களை சுத்த ஆரம்பிச்சாண்ட, நீங்க அதை சுத்துற மாதிரி அந்த பொண்ணு உங்களை சுத்தி வச்சாண்ட இல்லாத நாய் சுத்தி வந்துச்சு எல்லாரும் மூணு நாள் தொடர்ந்து நாய்க்கு போட நாய் நன்றியா சுத்த ஆரம்பிக்கா இல்லையா, அந்த பொட்டனை சுத்தி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஏமாற்று பெறுவரையும் இருக்கிறாங்க. அதனால இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த விதமான இடமும் கிடையாது. ஆப்கானிஸ்தானில் முல்லா உமர் செய்தது சரியா? என்ன பண்ணாரு அவரே சொல்ல, என்ன பண்ணாரு சொல்லு, என்ன செய்து தெரியா? சாப்பிட்டாரு, தூங்கினாரு, இதுக்காக மோட்டாப்பட்டாருன்னு தெரியல. என்ன பண்ண சரியான்னு கேக்குறீங்க. அமெரிக்கா அடுத்து கேக்குறாரு, அமெரிக்கா உசாமா பின் லாடனை கேட்டதற்கு முல்லா ஒப்படைக்க மறுத்து விட்டார், அது சரியா தவறா? மக்களுக்கு என்ன பதில் சொல்றது, என்ன கேள்வி கேட்குதுன்னு தெரியலங்க. ஏங்க உலகமே சொல்லிச்சு அமெரிக்கா பண்ணது அநியாயம் சொல்லி, அமெரிக்கா பண்ணது அநியாயம், அவன் ஆதாரம்லாம் கொடுக்கல. முல்லா உமர் என்ன கேட்டாரு?